சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே. வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடுறேன். ஆராரிராரிரோ சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே. வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாங்கி தாங்கி சோகமானே.